శ్రీమాన్ వెంకటనాథార్య కవితాఖ్యకేసరి వేదాంతాచార్యవర్యో మే సన్నిధత్తాం సదాహృది యస్య వాగ్వృత్తి పర్యంతా యతిరాజ సరస్వతి తస్మై వేదాంత గురవే భూయో భూయో నమో నమః. విశుద్ధ విజ్ఞాన ఘన స్వరూపం విజ్ఞాన విశ్రాణన బుద్ధ దీక్షం దయానిధిం దేహభృతాం శరణ్యం దేవం భయగ్రీవమహం ప్రపద్యే. శ్రీశైల వంశాత్మ పితామహస్య శ్రీవాసదూరే కరుణైక పాత్రం శ్రీదేవనాథార్యగ పాత్ర బోధం రామానుజార్యం గురువర్యమీడే. పితామహస్యాపి పితామహాయ ప్రాచేత సాదేశ ఫలప్రదాయ శ్రీ భాష్యకారోత్తమ దేశికాయ శ్రీశైల పూర్ణాయ నమో నమస్తాత్. పూజంతం రామ రామేతి మధురం మధురాక్షరం ఆరుక్య కవితా శాఖాం వందే వాల్మీకి కోకిలం వాల్మీకేర్ముని సింహస్య కవితావనచారిణ శృణ్వన్ రామకథానాథం కోనయాచి పరాంగతిం ఎప్పిబన్ సత్తం రామచరితామృత సాగరం అతృప్తస్థం మునిం వందే ప్రాచేత సమకల్మఠం గోష్పదీ గతవారాశం వశకీకృత రాక్షసం రామాయణ మహామాలారత్నం వందే నీలాత్మజం అంజనానందనం వీరం జానకీ శోకనాశనం కపీశమక్షహంతారం వందే లంకా భయంకరం మనోజవం మారుతతుల్య మారుతతుల్య వేగం జితేంద్రియం బుద్ధిమతం వరిష్టం మాతాత్మజం వానరయూతముఖ్యం శ్రీరామదూతం శిరసా నమామి ఉల్లంఘిదంధో సలిలం సలీలం శోకవర్ణిం జనకాత్మజాయా ఆదాయ తేనైవ దదాహలంకాం నమామితం ప్రాంజలిరాంజనేయం ఆంజనేయమతి పాటలాననం కాంచనాద్రికమనీయ విగ్రహం పారిజాత తరుమూలమాదినం భావయామి పవమానందనం ఎత్ర ఎత్ర రఘునాథ కీర్తనం తత్ర దత్తగత మస్తకాంజలిం బాష్పవారి పరిపూర్ణ లోచనం మారుతిం నమత రాక్షసాంతకం వేద వేద్యే పరే పుంతి జాతే దశరథాత్మజే వేద ప్రాచేత సాదాసీతే సాక్షాద్ రామాయణాత్మన తదుపగత సమాస సంధియోగం సమ మధురోపనతార్థవాక్యబద్ధం రఘువర చరిత్రమని ప్రణీతం దశరథస్య వదన్ నిజామయత్వం శ్రీరాఘవం దశరథాత్మజమప్రమేయం సీతాపతిం రఘుకులాన్వయరత్నదీపం మాజానుబాహుమరవిందనాయతాక్షం రామం నిజాచర వినాశకరం నమామి. వైదేహీ సహితం సురద్రుమతలే హైమే మహామండపే మధ్యే పుష్పకమాసనే మణిమయే వీరాసనే సుస్థితం అగ్రే వాచైతి ప్రభంజన సుతే తత్వం మునిభ్య పరం వ్యాఖ్యాంతం భరతాదిభిః పరివృతం రామం భజే శ్యామళం. శ్రీ సీతా లక్ష్మణ భరత శత్రుఘ్న హనుమత్తమేత శ్రీ రఘునందన వర బ్రహ్మణే నమః. నూరు యోజన దూరం హనుమ ఆకాశ మార్గతుల సముద్రత్తో దాండిருக்க பெரிய ஆபத்து எங்கேயான விழுந்தா கீழே சமுதிரத்தில் தொபிலும் விழ வேண்டியதுதான். எவ்வளவு சிரமப்பட்டிருப்பேன் என்று நாம நினைக்கலாம். ஆனா அவருடைய சரீரத்துல ஒரு விதமான ஆயாசமும் தெரியலையா. யோஜனா நாம் சதம் ஸ்ரீமான் தீர்த்வா ప్యుత్తమ విక్రమ అనిశ్వసన్నే కపి సత్ర నగ్లానిమధి గచ్చతి. ఇప్పుడు దూరం దాటినాక అప్పుడే మూచ్ వాంగణం ఒన్నుమిల్ల అప్పుడే ఆయాసం ఆన్న విழுந்துడు రెండుమి అప్పుడే ఇందా ఏకనవే కళంబచ్చే ఎన్న ఉత్సాహతోడ ఇందేరో అవ్వ ఉత్సాహతోడ ఇందా అంత లంకాపట్నత పాకరే హనుమార్ பார்த்தா ரொம்ப பிளான்டு வெல் பிளான்டு சிட்டி. யாரும் உள்ளேயே போக முடியாது. அவ்வளவு பெரிய மதில் இருந்துட்டு இருக்கு. அதுக்குள்ள ஒரு அகழி இருக்கு. இதெல்லாம் தாண்டிதான் உள்ள போகணும். அதுல பார்த்தா எங்க பார்த்தாலும் அந்த காவல் உள்ள போறதே அவ்வளவு கஷ்டமா இருக்கும் போல இருந்துட்டு இருக்கு. அதோட அந்த பட்டணம் எவ்வளவு அழகு. அப்படியே ஸ்வர்ணம் தேவலோகம் மாதிரி அமராவதி பட்டணம் மாதிரி இருக்கு. இந்திரனுடைய கேபிட்டலுக்கு அமராவதின்னு பேரு. அந்த அமராவதி பட்டணம் மாதிரி இருந்துட்டு இருக்கா. அதை பார்த்தோம்னாக்கா அது எப்படி ரட்சிக்கிறதுன்றத பார்க்கச்சேயே அனுமாருக்குள்ளேயே ஒரு உள்ளுக்குள்ள ஒரு சம்சயம் வந்துடுத்தான், பயம் வந்துடுத்தான். தஸ்யாச்ச மகதீம் குப்திம் சாகரஞ்ச நிரீட்சசா ராவணன் கரிப்பும் கோரம் சிந்தையாமாதவானர. அவர் நினைக்க ஆரம்பிச்சுட்டா ராவணனுடைய பராக்கிரமத்தை, எவ்வளவு பராக்கிரமம் இருந்ததுனாக்க இப்படி ஒரு தனி இடத்துல இந்த மாதிரியான ஒரு அரண்மனை எல்லாம் கட்டி ஒரு லங்காபுரிய நிர்மாணம் பண்ணி ஒருத்தன் இருக்க முடியும்னு நினைச்சு பாத்துக்கிறேடா. அப்பா நகி யுத்தே நவை லங்கா சக்தியா தேதும் சுரைரபி இமாம் துவிஷமாம் லங்காம் துர்காம் ராவண பாலிதாம் பிராப்யாபி சுமஹாபாஹு கிங் கரிஷ்யதி ராகவ. ரொம்ப பராக்கிரமசாலியாக சொல்லப்படுகின்ற தேவதைகளால கூட இந்த லங்கைக்குள்ள கால வைக்க முடியாது, அப்படிப்பட்டதாக இருந்திருக்கு இந்த லங்கா பட்டணம்ன்றது. இந்த சமுத்திரத்தை தாண்டி வர்றது ரொம்ப கஷ்டம். அந்த சமுத்திரத்தை தாண்டி வந்தா கூட ராமர் எப்படிப்பா இந்த லங்கா பட்டணத்துக்கு உள்ளுக்குள்ள போய் ராவணனை வதம் பண்ணி சீதையை அழைத்து வர போறேன் எனக்கு ஒண்ணுமே புரியலையேன்னு அனுமாரே யோசனை பண்றேன். சரி இப்படியே போனா நம்மளால உள்ள போக முடியாது, இவ்வளவு பெரிய சரீரத்தோட போனா எல்லாரும் நீ யாரு யாருன்னு கேட்பா, ஆகையால இதுக்கு தகுந்த மாதிரி போகணும். இப்ப மத்தியான வேலையே போய் சேர்ந்துட்டேன், போய் சேர்ந்ததுனால சாயங்காலம் வரைக்கும் காத்துட்டு இருக்கோம், சாயங்காலம் ஆன பிற்பாடு நம்ம போவோம்னு அனுமா தீர்மானம் பண்ணிட்டு அங்கேயே ஒரு இடத்துல ஒரு மரத்தோட மரமா இவரும் இருந்துட்டேரான். இவர் தம்மால சின்ன உருவா ஆக்கிண்டு சாயங்காலம் ஆச்சு எப்ப போலாம் அப்படின்னா பிரதோஷாலே ஹனுமான் ஸ்தூர்ணமுத்பத்திய வீரியவானே பிரவிவேஷபுரீம் ரம்யாம் பிரவிபக்த மகாபதாம். அந்த பிரதோஷ காலத்துல சாயங்காலம் ஆசமிச்சு கொஞ்சம் அப்படியே இந்த வெளிச்சம் எல்லாம் போயிட்டு இருந்து இருட்டு கவிந்து வர ஆரம்பிக்கிற சமயத்துல அங்கிருந்து உள்ள நுழையிறாராம். இது நுழையிச்சே பார்த்துட்டே இருந்துட்டு இருக்காளாம். அந்த லங்கை ஒவ்வொரு ஊர்லயும் ஒரு கிராம தேவத்தை ஒண்ணு இருக்கும், அந்த மாதிரி லங்கா பட்டணத்துக்கும் ஒரு தேவத்தை இருந்துருக்கு. அந்த தேவத்தையே அந்த கிராம தேவத்தை மாதிரி அந்த தேவத்தை தான் லங்கையே பாத்துக்கிறது. அது அந்த கிராம தேவத்தை ஊருக்கு வெளியில இருந்துட்டு இருக்கும், ஊருக்கு வெளியில இருந்துட்டு அதை பார்த்துட்டு இருக்கும். இவளும் அந்த லங்கா பட்டணத்தை பாத்துக்கிறது லங்கினின்னு பேர் இருக்கு. அந்த தேவத்தையும் ஊருக்கு வெளியில இருந்துட்டு பார்த்துட்டே இருக்கு. இவர் கிடுகிடு கிடுகிடுன்னு அந்த இது மேல ஏறி போயிட்டு இருக்கு, மதில் மேல ஏறி உள்ள குதிக்கிறதுக்காக போயிட்டு இருக்கு. அங்கேருந்து பாக்குறாளாம் அந்த லங்கா பார்த்துட்டு அதசாசாத் ஹரிஷார்தூலம் பிரவிசந்தம் மகாகபீம் நகரீஸ்வர ரூபேண தர்ஷ பவனாத்மஜம் கஸ்துங்கேன காரியேன இஹ ப்ராப்தோ வனாலயா கதய ஸ்வேஹய தத்துவம் யாவ ப்ராணாகரந்தி தே. அந்த கேக்கச்சையே ஒரு மிரட்டலாம், அதுவும் ஒரு பெண்ணா இருந்துட்டு ஒரு மிரட்டலாம். நான் யாரா குரங்கு நீ இங்க போயிட்டு இருக்க கேக்குற கேட்டது தபார் நீ யாருன்றத நீ சொல்லு, நீ பிராணம் போறதுக்கு முன்ன இல்லைன்னா பிராணம் போயிடும் ஜாக்கிரத யாருன்னு சொல்லுன்னு சொன்னாலா. நான் சொல்றேன் நான் யாருன்னு நான் சொல்றேன்மா, என்ன கேக்குறிய நீ யாரு அப்படின்னு கேக்குறேன். காத்வம் விருபனயனா புரத்வாரே வதிஷ்டதே. அவ்வளவு கோரத்தோட இருந்துட்டு உன் கண்ணை பார்த்தாலே பார்க்க சகிக்காத இப்படி இருந்துட்டு அதுவும் இந்த இவ்வளவு அழகான லங்கா பட்டணத்துக்கு வாசல்ல நின்னுட்டு நீ கேக்குறிய, நீ யாரு எனக்கு சொல்ல நீ அப்படின்னா. நான் யாரு நீ என்ன கேக்குறிய, நான் யார் தெரியுமா, ராட்சசராஜன் ராவணனுடைய கட்டளையின் பேர்ல இந்த லங்கையே நான் காப்பாற்றி இருக்குவா, நான் லங்கையே பரிபாலனை பார்த்துட்டு இருக்கிறவள், என் பேர் லங்கினின்னு பேரு, எனக்கு தெரியாத ஒரு ஈ எறும்பு கூட இந்த லங்கா பட்டணத்துக்குள்ள நுழைய முடியாது தெரியுமா அப்படிதான். அப்ப சொல்லச்சே சொல்ற இருந்தா இருக்கட்டும், நீ யாரு அப்படின்னா நான் ஏதோ ஒரு குரங்கு இங்க வெறுமை வந்து பாத்துட்டு போலாம்னு நினைக்கிறேன். குரங்கு இருக்கிட்டே ஒவ்வொரு இடமா குரங்கு ஊர் ஊரா போறது மரம் மரமா தாழறதுன்னாக்கா அதுக்கெல்லாம் ஒரு காரணம் இருக்கா, நான் ஒரு காரணமும் இல்லை. இங்க பார்த்தா நம்ம சோலைகள்லாம் சுழ்ந்துதான் இருக்கு, இங்க எல்லாம் என்ன பழம் இருக்கும் என்ன இருக்கும்னு பாக்கலாம் தோன்றது, அதுக்காக நான் போறேன் அப்படின்னு சொல்லி சொன்னேரான் ஹனுமார் சொன்னேரான். அது சொன்ன இவ் கேட்கல, இது என்ன பண்ணிட்டு இந்த லங்கா ஹனுமான பிடிச்சி இழுத்து பணான்னு ஒரு அரை கன்னத்துல கொடுத்துதான். கன்னத்துல கொடுத்த உடனே ஹனுமார் பார்த்தேராம், இதனால அவருக்கு ஒண்ணுமே ஆகலையாம். ஒரு லங்கையா தாடிதோ தலையன வானர சிரேஷ்டம் தடையாம வேகிதான் அந்த பணான்னு உள்ளங்கையால அடிச்சான். அதனால அவருக்கு ஒண்ணுமே ஆகல, ஆனாலும் அவர் என்ன பண்ணேரா, சரி பொண்ணுத வலது கையால அடிக்க வேண்டாம், வலது கையால் அடிச்சு. இது வலது கைக்கு பழக்க வழக்கத்துல சக்தி அதிகம், இடது கைக்கு சக்தி குறவு. அகல் வலது கையால் அடித்த முழு சக்தியும் வந்துடும், இவள் பூட்டாலும் போயிடுவள் இவள். அகல இடது கையால ஒரு தட்டு தட்டுவோன்னு தட்டினேறாங்க. முட்டினாபிஜகானை நாம் ஹனுமான் குரோதமூர்ச்சிதா. ஒரு பெண்ணு போய் நம்மள அடிச்சிடும். இதுவரைக்கும் அவருக்கு ஒரு பெண்ணினுடைய ஸ்பர்ஷமே ஏற்பட்டது கிடையாது. இது முதல் முதல்ல ஒரு அம்மா லாலனம் பண்ணதோடு சரியே தவிர வேற எந்த பெண்ணையும் அவர் ஏறிட்டும் பார்த்தவர் கிடையாது. அப்படி இருந்திருக்கிற ஹனுமாருக்கு ஒரு பெண் கையால ஒரு அடி வாங்குறதுன்னாக்க எவ்வளவு கோபம் வரும். அப்ப பாக்குறேன் இப்படி தட்டுறான், இடது கையால ஒரு முட்டியால ஒரு தட்டு தட்டினா அந்த கண்ணது மோவா கட்டையில் அது தோபின்னு கீழே விழுந்துட்டாலும் விழுந்துட்டு பார்த்தா ஐயோ போயிடுவேன்னு அப்போ கை கூப்பிட்டு ஹனுமான் இடத்துல பிரார்த்தனை பண்றாளாம். கிருபாஞ்சகார தேஜஸ்வி மன்யபானஹாத்ரியந்ததாம். ஒரு தயவு செஞ்சு ஒரு பண்ணு, சமயே சௌமிய திஷ்டந்தி சத்வவந்தஹா மகாபலாஹ. சத்துக்கள்லாம் கட்டுப்பாட்டுல இருந்து மீறவே மாட்டா. உன்னை பார்த்தா மகா தேஜஸ்வியா இருக்க, நீ பெரிய சாதுவா தோன்றது, பெண்களை அடிக்க கூடாதுன்றது ஒரு கட்டுப்பாடு இருக்க, அந்த கட்டுப்பாட்டுல இருந்து நீ மீறாதப்பா, பெண்களை கொலை பண்ணக்கூடாத, அந்த கட்டுப்பாட்டுல இருந்து மீறாதப்பான்னு கை கூப்பிட்டு சொல்றாளாம். பெண்கள் மாத்திரம் இவளை அடிக்கலாமா, அங்க கட்டுப்பாடு இல்லையா? சரி போன போட்டோ இவ கேக்குறா போட்டோம். இப்ப எனக்கு தெரிஞ்சு போச்சு நீ யாரு வந்திருக்கன்னு. அன்னைக்கே பிரம்மா சொல்லிட்டு நீ லங்கையில நீ காவல்காரியா நீ இருந்து ஒரு குரங்கு வந்து உன்னை பலால்னு அடிக்க போறது, ஒரு ஒன்னு குத்த போறது, அந்த குரங்குனால உனக்கு பரிபவம் வந்துடுத்துனாக்கா அன்னைக்கு லங்கா ராஜ்யத்துக்கு லங்கா பட்டணத்துக்கு அழிவு வருதுன்னு அர்த்தம். அது வரைக்கும் லங்கா பட்டணம் இருந்துருக்கும், அன்னைக்கே அழிவு வந்துடுறதுன்னு தீர்த்தம் தீர்மானம் வந்து. இது பிரம்மா சொன்ன விஷயம். இன்னைக்கு உன்னால நான் அடிபட்டதுனால இனிமே லங்கைக்கு அழிவுதான்னு தீர்மானம் ஆயிடுச்சு. என்னைக்கு ராவணன் சீதையை தூக்கிட்டு வந்து இந்த லங்கைக்கு உள்ள வந்தானோ அன்னைக்கே அழிவு அவனுக்கு ஆரம்பிச்சுடுத்து. நீ போயிட்டு வா, நீ சீதை எங்க இருக்கான்னு நல்லா தேடிட்டு வா, நீ போயிட்டு வாப்பான்னு அந்த லங்கா பட்டணம் இருக்க லங்கா பட்டணத்துக்கு அதிதேவத்தையாக இருந்திருக்கிற லங்கினி அனுப்பிச்சு வச்சாலாம். அங்கேருந்து ராத்திரியில உள்ள போறேன், இதெல்லாம் கொஞ்ச நாள் ஆயிடுச்சு, இன்னும் கொஞ்ச நாள் உள்ளுக்குள்ள வெளியெல்லாம் தேடிட்டு வரேன், ஒவ்வொரு இடமா பார்த்துட்டு வரேறான். ஒரு நாலு அங்குலம் கூட பாக்கி இல்லாத ஒவ்வொரு இடமா தேடிட்டு வரேறான். அந்த ராத்திரி வேலை முடிஞ்சு பிற்பாடு பிம்மால வேலை வர சமயம் அது, ராத்திரிக்கு பார்த்தோம்னா ஒவ்வொரு இடத்துல ஒவ்வொரு பாட்டும் கூத்துமா இருந்துட்டு இருக்கா. ஒரு இடத்துல பார்த்தோம்னாக்கா வேதாத்தியன சப்தம் இருக்கான், சுவாத்தியாய நிறதானந்ததர்சதா சுஸ்ராவ ஜயதாம் தத்ர மந்திரான் ரக்ஷோ கிரகேஷு வை. அந்த ராட்சசர்களுடைய வீட்டுல சில பேர் வேதாத்தியனம் பண்ணிருக்கான், அவதான் பிரம்மராட்சஸ். பிராமணனே ராட்சத ஏதோ சாப விசேஷத்தினால ராட்சசன ஆயிட்டான்னாக்கா அவன் வேதாத்தியனம் பண்ணிருந்தானே இருந்துட்டு இருப்பான், வேத மந்திரத்தை சொல்லிட்டே இருப்பாளாம். இப்படி சொல்றதெல்லாம் கேக்குறதான். இது திருவாயூர் பாடியில என்ன நடக்கிறதுன்றது விஷ்ணு புராணத்துல சொல்ற அந்த பிம்மால எல்லாரும் பிம்மால வேலை இழந்து எல்லாம் கிருஷ்ணனுடைய நாமாவை சொல்லிட்டு தயிர் கடைஞ்சிட்டு இருக்காளாம். உத்காயதி நாம் அரவிந்த ரோச்சனம் விரஜங்கனாம் திவமஸ்பிருஷத்வனி நிர்மந்தன சப்தமிஸ்ரித நிரஸ்யதே கேன திவாதிசாம மங்களம். இது பாகவதத்துல வர லோகம். இது திருவாயர்பாடியில இருக்கிற பெண்கள்லாம் தயிர் கடைச்சு கிருஷ்ணனுடைய திருநாமங்களையும் கிருஷ்ணனுடைய வைபவங்களையும் சொல்லிண்டு உறக்க பாட்டு பாடிண்டு பின்மால வெள்ள தயிர் கடையிற அந்த தயிர் கடையிற ஓசையோட கூட இந்த ஓசையும் சேர்ந்து எல்லா லோகத்திலயும் இருந்திருக்கிற அமங்கலத்தெல்லாம் போக்கடிக்கிறதா இருந்திருக்குன்னு சொல்ற. இந்த பிம்மாத வேள்ல வேத சப்தம் கேட்டமானாக்கா ரொம்ப ரொம்ப விசேஷம். அயாலதான் வேதாத்தியனம் சொல்லிச்சு, பிம்மால எழுந்து சந்தை சொல்றது, பிம்மால எழுந்து திரு சொல்றது, இந்த வெடியற்கால வேலையில சொல்றதுன்றதுக்கு வச்சிருந்துருக்கா. ஓ இன்னைக்கு துவாதசி, இந்த காலத்துல என்ன பண்ணுவா, துவாதசி இன்னைக்கு வாரணைக்கு போயிடுவா, அகையால அந்த பிம்மால சந்தை சொல்ல மாட்டா. ஆனா சந்தை சொல்லாட்டா கூட அதுக்குள்ள காட்டகம் மூணு பிரச்சனமும் கிடுக்கிடுன்னு சொல்லிடுவான். இன்னைக்கு சந்தை இல்லாத நாள்ல இப்படி பிம்மால வெள்ள சொல்றது. அது லங்காபட்டினம் ராட்சசர்களாலே சூழப்பட்டதாக இருந்தாலும் கூட அங்கேயும் வேதத்வனி கேட்டுதான், அது ஹனுமார் கேட்டுட்டே போறே. அதுக்கப்புறமா அண்ணன் பாக்குறான், சில பேர் ராவணனுக்கு வந்தி பாடிண்டு ஸ்துதி பாடிண்டு போயிட்டு இருக்காளாம். இதெல்லாம் தாண்டியாச்சு, அண்ணன் போறேன் ராவணனுடைய அந்தப்புறத்துக்கு போனோம்னு அந்த சீதையை தேடிண்டு ராவணாந்தபுரத்துக்காக போறவ. அந்த ராவணாந்தபுரத்துக்கு போச்சு, எந்த இடமும் பார்த்தோம்னா அங்க சந்திரன் அப்படியே பௌர்ணமி நிலவு, அந்த பௌர்ணமி நிலவு பார்த்தோம்னா அப்படியே பிரகாசிக்கிறது. ஆனா பிரகாசிச்சா கூட சந்திரன் கூட பயந்துட்டு பயந்துட்டு பிரகாசிக்கிறதாம். ஹம்சோ யதா ராஜத பஞ்சரஸ்தா சிம்மோ யதா மந்தர கந்தரஸ்தா வீரோ யதா கர்வித குஞ்சரஸ்தா சந்திரோபி பப்ராஜ தசாம்பரஸ்தா. ஆகாசத்துல இருந்திருக்கிற சந்திரன் கூட பிரகாசிச்சான். இது ராவணன் எப்படி பிரகாசிக்கணும்னு சொல்றானோ அந்த மாதிரி பிரகாசிச்சுட்டு இருக்கானோ. ஏன்னா அவனிடத்துல அவ்வளவு பயமா அந்த இடத்துல பாக்குற எல்லா இடத்துலயும் போய் சுத்தி சுத்தி சுத்தி சுத்தி பாக்குறேனா, சீதாம் பரமாபிஜாதாம் பதிஸ்திதே ராஜகுல பிரகுலே பிரஜாதாம் லதாம் பிரபுல்லாம் இவ சாது ஜாதாம் ததர்ஷ தன்வீம் மனதாபிஜாதாம். இதுக்கெல்லாம் அர்த்தம் சொல்லவே வேணாம். அர்த்தம் சொல்றதுக்காக நான் இதை சொல்லல. அந்த வால்மீகியினுடைய ஒரு சப்த விசேஷத்தை கேட்டு ஒரு சுகம் வரணும்ன்றதுக்காக தான் இந்த ஸ்லோகங்கள்லாம் சொல்றேன். அர்த்தம் சொல்றதுக்கு இல்ல. இது எங்க தேடினாலும் சீதா பிராட்டி கிடைக்கலையாம். கிடைக்காததுனால அவருக்கு பெரிய துக்கம் வந்துடுதான். சீதாம் அபஷ்யம் மனுஜேஸ்வரஸ்ய ராமஸ்ய பத்னிம் வததாம் வரஸ்ய பபூவ உற்சாகமா வந்த உற்சாகம் மொத்தம் போயிடுச்சு. ஒரே கணத்துல நாம சீதையை கண்டுபிடிச்சிடுவோம். நாம சீதே சீதா தோ ராமர் அங்க இருக்கேன், நீ என்ன சொல்றியோ, நீ என்னோட வரையா ஆயிச்சு வரணுமா, எப்படி வரணும் நீ சொல்றியோ, அப்படி எல்லாம் பண்ணலாம் நினைச்சிட்டு நான் வந்தேன். நானே இவ்வளவு தூரம் தேடியாச்சு, இத்தனை இடங்கள்லாம் தேடியும் கிடைக்கலையேன்னு அவருக்கு ஒரே துக்கமாயிடுச்சான். சரி, இது பெருமை காரியாகாதுன்னு ஏற்கனவே லக்ஷ்மணன் சொல்லியிருக்கேன், இதெல்லாம் அனுமானத்தும் தெரியும். ஆகையால மறுபடியும் சீதையை வீட்டுக்கு வீடா போய் பார்ப்போம். ஒரு இடமா பார்த்தா போல கிருஹாத் கிருஹம் ராட்சசானாம் உத்யானானிச்ச சர்வதஹ வீட்சமானோப்யசந்த்ரஸ்தஹ பிரசாதாஷ்டசாரசஹ. துளி கூட பயப்படலையாம், வீடு வீடா போறேறான் இவர் ஹனுமார். இவருக்கு ஒவ்வொரு வீட்டுக்கும் ஒவ்வொரு மாளிகைக்கும் பெரிய பெரிய ஒரு மதில் சுவர்லாம் இருந்துட்டு இருக்கு. அந்த மாளிகையெல்லாம் தாண்டி தாண்டி எகிரி எகிரி போறேன், ஏறி போறேன். இவருக்கு என்ன கஷ்டமானா ரொம்ப சுலபமா போயிடுறேன். ஏறி ஏறி போய் எல்லா இடத்தையும் பார்த்தா எங்க பார்த்தாலும் காணவே காணும். சரி, எங்கேயாவது போய் பார்ப்போம், எங்க போடுவோம்னா கடைசியில பார்த்தா ஒரு இடம் தெரிஞ்சுதான். அது அப்படியே ஒரு காஞ்சனமயமா இருக்கான், ரத்னமயமான ஒரு வீடு பார்க்கச்சே அதுதான் அரண்மனை. இது ராவணனுடைய அரண்மனை. அந்த ராவணனுடைய அரண்மனையை பார்த்தாரா, சரி இந்த இடம் தான் போயிருக்க முடியும், நாம இதுவரைக்கும் முக்கியமான இடத்துக்கு வரல, இங்க அப்புறத்துள்ள சீதா பிராட்டி இருக்காளா என்ன பார்ப்போம், இந்த இடத்துல போய் தேடி பார்ப்போம்னு போறோம். மேகரூபம் மனோகரம் காஞ்சன சாரு ரூபம். அந்த மாளிகைய பாக்குறதுக்கே ஒரு சந்தோஷமா இருந்துட்டு இருக்கான் மனோகரன். பாம்பேல போன ட்ரைனிங் எதுக்கோ இருக்க போனேன் நானு. இந்த ட்ரைனிங் முடிஞ்ச பிற்பாடு அங்க இருக்கிறவா சொன்னா, இங்கேருந்து கொஞ்ச தூரத்துல தான் ஜுகு பீச் இருக்கு, இங்கேருந்து கொஞ்ச தூரத்துல தான் டெண்டுல்கர் வீடு இருக்கு, அதெல்லாம் போய் பாத்துட்டு போகணுங்கோ, யார் யார் என்ன பாக்கணுமோ அதெல்லாம் பாத்துட்டு போனோம்னா டெண்டுல்கர் வீட்டு உள்ளே போக முடியும் நம்மளால, நம்ம போயிருக்கோம் என்ன பண்ணோம்னா அந்த வீடு வாசல்ல இருந்து பாக்குறதுக்கே அவ்வளவு பெருசா இருக்கும், அழகா இருக்குமா அப்படின்னு நம்ம கோசம் சொல்றது. இந்த காலத்துக்காக அவ சொல்லி சொன்னா, அந்த காலத்துல ஹனுமார் பாக்கறே பார்த்தோம்னாக்க அந்த மாளிகை வாசல்ல நிக்கச்சேயே அவருக்கு ஆச்சரியமா பட்டுதான். அடிக்கடி என்ன ஆச்சரியமா இருந்திருக்குன்னா, மனோகரம் காஞ்சன சாரு ரூபம் ரட்சோதீபலானு ரூபம் குருஹோத்தமம் ஹ்யப்ரதி ரூப ரூபம். இந்த ராவணனுடைய வீடு எந்த மாதிரி இருக்கும் அப்படின்னு நம்ம பாம்பேல பார்த்த டெண்டுல்கர் வீடாட்ட இந்த மெட்ராஸ்ல வீடு கட்டிட்டு இருக்கான் ஒரு தன்னு சொல்லி சொல்றான்னாக்கா, அதுவாட்ட இன்னொன்னு சொல்றதுக்கு இன்னொன்னு கிடையாதான். ராவணனுடைய வீடு ராவணனுடைய வீடாட்டம் தான் இருக்குமா, வேற எந்த ஊர்லயும் எந்த லோகத்திலயும் அந்த மாதிரி வீடு இல்லையா, அரண்மனை இல்ல. அப்படிப்பட்ட வீடு அந்த வீடை பார்த்தே மனோகரமா இருந்தது. ஓஹோ சரி இங்கதான் இருக்கும் தீர்மானம். அங்கேயும் பார்த்தேன் ஒரு புஷ்பக விமானம் இருந்திருக்கு அந்த புஷ்பக விமானத்திலையும் பார்த்தேன் அங்கேயும் ஒன்னும் தெரியல. எங்க அதிர்ஷ்யதாம் ஜனக சுதாம் சுபூஜிதாம் அந்த சீதைய காணாத பார்த்துட்டு ரொம்ப ரொம்ப கஷ்டப்பட்டுதான். இது மொத்தம் பார்க்கட்டுமே என்ன பார்த்தோம்னா, எங்கேயோ ஒரு இடத்துல அழுதுட்டு இருக்க போற அவளை பார்க்காத போயிட்டோமேன்னு இவருக்கு அழுக வந்துட்டான். இவன் நாம வந்ததெல்லாம் அப்புறம் யோசனை பண்ணி பாக்குறேன், இவ்வளவு தூரம் நாம எல்லாம் வந்திருக்கோம், நம்ம இவ்வளவு எவ்வளவு கஷ்டப்பட்டு இந்த 100 யோஜனை தூரத்தை நாம தாண்டி வந்திருக்கோம், நாம கட்டப்பட்டு மொத்தம் வீணா போயிட போறது. இப்போ இங்கேந்து நான் போய் சொன்னாக்க சீட்டை கண்டுபிடிக்க முடியல, ஆகையால என்னால வர முடியல. நான் போய் சொன்னாக்க இந்த பந்துக்கள் இந்த இப்ப என்ன போய் சொல்ல முடியும், ராமரண்ட போய் சீத்தையை கண்டுபிடிக்க முடியலன்னு சொல்லணும. ராமரண்ட சீத்தையை கண்டுபிடிக்க முடியலன்னு சொல்லிட்டு வந்தமான வெறுங்கையோட வந்தாக்க ராவணன் ராமர் பிராணனை விட்டுறப்பரு. அதோட மாத்திரம் இல்ல, சுக்ரீவன் வெறுங்கையோட போனோம்னா இத்தனை வானரர்கள் தலையையும் வாங்கிட போறான். ராமர் போயிட்டேன்னா லட்சுமணர் இருக்க மாட்டேன், ராமரும் லட்சுமணரும் போயிட்டேருனாக்க சுக்ரீவன் இருக்க மாட்டான். சுக்ரீவன் போயாச்சுன்னா வானர கூட்டம் எதுவும் இருக்காது. இந்த சமாச்சாரம் பரதனுக்கு தெரிஞ்சதுனாக்க பரதன் சத்ருக்னன் ரெண்டு பேரும் இருக்க மாட்டார். இப்படி பரதன் சத்ருக்னனும் போயிட்டாக்க என்னைக்கோ வந்து இவ எல்லாரும் ராமர் 14 வருஷம் கழிச்சு பட்டாபிஷேகம் பண்ணிக்க போறே நினைச்சிட்டு இருக்கிற அம்மாக்கள் கௌசல்யா கைகேயி சுமித்ரா இவெல்லாம் போயிடுவா. ராமரே போயிட்டேர்னாக்க யார் இருந்து என்ன பிரயோஜனம்னு அயோத்தியா பட்டணத்துல இருக்கிற ஜனங்கள்லாம் பிராணனை விட்டுடுவோம். இத்தனை பேருடைய உயிருக்கும் உயிர் போறதுக்கும் காரணமாக இருந்துட்டு நாம போய் இந்த சமாச்சாரத்தை சீதையை கண்டுபிடிக்க முடியலன்ற சமாச்சாரத்தை நாம போய் சொல்றதா, வேண்டாம் நாமளே இங்க உயிரை மாய்ச்சிக்கலாம்னு சொல்லி நினைக்கிறாராம். இல்ல இப்ப சரி நாம இங்க இருந்துட்டா மாத்திரம் என்னாச்சு, அந்த சமயத்துல வரலன்னாக்க கண்டுபிடிக்க முடியலன்றது தீர்ந்து போச்சு. ஆகையால இது ஆயிடும். ஆகையால நாம என்ன பண்ணோம், இன்னும் எங்கேயானா இருக்காளா பாக்கலாம், அதை தேடி பார்ப்போம் தேடி பார்ப்போம் மறுபடியும் கிளம்புறான். போனாக்க அந்த ராவண விமானம் புஷ்பக விமானத்துல தான் தேடிட்டு போறா. போனா அங்க நிறைய ஸ்திரீக்கள்லாம் படுத்துட்டு இருக்காளாம். அந்த ஸ்திரீக்கள்லாம் படுத்துட்டு இருக்கிறத பார்த்த உடனே அவெல்லாம் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரியா படுத்துட்டு இருக்கா, பாவம் ரொம்ப ஆசிரம் ரொம்ப சிரமத்தோட படுத்துட்டு இருக்கா அவெல்லாம். ஒத்தி வந்து கையில பாதி சாட்டுண்டே இருக்கா, சாட்டுண்டே இருக்கிற பாத்திரம் தரப்படியே கையை பிடிச்சிட்டு இருக்கா. ஒத்தி வீணா வாசிட்டு இருக்கா, வீணை வாசிட்டு இருக்கே வீணையை கையில பிடிச்சுட்டே தூங்கிட்டு இருக்காளாம். ஒத்தி படுத்துட்டு இருக்கா, பக்கத்துல படுத்துட்டு இருக்காளாம், பக்கத்துல படுத்துட்டு இருக்கவளுடைய துணியை இழுத்து போத்துக்கிறாளாம். தம் போர்வையா அவ போர்வையான்னு பாத்துக்காது. இப்படி எல்லாம் இருக்கிறது கலங்கோலமா பத்துட்டு இருக்கா. இந்த இடத்தெல்லாம் அவன் பார்த்துட்டு வரையான். இதெல்லாம் பார்த்த உடனே ஐயோ நான் பெரிய பிரம்மச்சாரி நைசிக பிரம்மச்சாரின்னு பேரு. இந்த ஊர்கள்லாம் இப்படி எல்லாம் நம்ம பாக்குறமே பார்த்தோமானாக்க நமக்கு எதனா ஒரு பெரிய கெட்ட பேர் வந்துருமா என்னன்னு தெரியலையே அப்படின்னு. இதுக்கெல்லாம் முக்கிய காரணம் மனசுதான். மனசுல விகாரம் இல்லாத பார்த்தோமானாக்க எந்த கெட்ட பேரும் வராது. ஆகையால நான் வந்து இது மனசுல எனக்கு இவாள் பாக்கறதுனால எனக்கு எந்த விகாரமும் வரல, நான் என்னுடைய பிரம்மச்சரியத்துக்கு எந்த விதமான தப்பும் வராதுன்னு அவரே அதுக்கு சமாதானம் பண்ணிட்டு அங்கேருந்து கிளம்பி போறான். அப்புறம் பார்த்தோம்னாக்க ஒரு இடத்துல பார்த்தா ராவணன் பட்டுன்னு இருக்கானா, 10 தலையோட கூட புசு புசுன்னு ஒரு பாம்பு மாதிரியாக மூச்சு விட்டுட்டு பட்டுன்னு இருக்கானா. அது பட்டுன்னு இருக்கிறத பார்த்த உடனே பக்கத்துல பாக்குறான் ஹனுமார். பார்த்தா ஒத்தி ரொம்ப அழகா படுத்துட்டு இருக்கான் ராவணன் பக்கத்துல. அவ்வளவு அழகான ஒரு ஸ்திரீயை இதுவரைக்கும் ஹனுமார் பார்த்ததே கிடையாது. அப்படிப்பட்ட சீத்தை அவளை பார்த்த உடனே தீர்மானம் பண்ணிட்டார். இதுவரைக்கும் யாருமே சீத்தைய பார்த்தவா கிடையாது. சுக்ரீவன் பார்க்கல, ஹனுமார் பார்க்கல, வேற யாருமே சீத்தையை பார்த்தவா கிடையாது. இப்படிதான் இருப்பான்னு எல்லாம் தெரியாது. இவள் தான் சீத்தைன்னு நினைச்சுட்டேரான். சீதைன்னு இவ்வளவு அழகா இருப்பா அழகா இருப்பான்றது மாத்திரம் தான் தெரியும். இவள் தான் சீதைன்னு நினைச்சுட்டு நினைச்சுட்ட உடனே அப்படியே சந்தோஷமா கபிஹி மந்தோதரீந்திராசயானாம் சாரு ரூபிணீம் ததாம் திருஷ்டா மகாபாஹு பூஷிதாம் மாருதாத்மஜாம் தக்கயாமாச சீதேதி ரூப யௌவன சம்பதா ஹர்ஷேண மகதா யுக்தா நனந்த ஹரியூ தபா ஹர்ஷேண மகதா யுக்தா. சீதையை கண்டுபிடிச்சிட்டோம்னா அவ்வளவு சந்தோஷம், அந்த சந்தோஷத்தினால எகிரி எகிரி குதிக்கிறேரா. நான் சொல்லல, அவர் வால்மீகி சொல்றேன். அஸ்போடயாத சுச்சும்ப புச்சம் நனந்த விக்ஷி கிரீட ஜகோ ஜகாம சம்பானரோகன் நிபபாத பூமௌ நிதர்ஷயம் ஸ்வாம் பிரகிருதி கபீனாம். ஒவ்வொருத்தர் சந்தோஷத்தை வெளிப்படுத்துறது ஒவ்வொருத்தர் ஒவ்வொரு மாதிரி. ஒரு சந்தோஷம் ஒருத்தர் வந்துடுத்துனாக்கா ஒருத்தர் ஹா ஹா ஹா ஹான்னு அட்டகாசம் பண்ணுவா. இன்னொருத்தர் சந்தோஷம் வந்துடுத்துனாக்கா அது வெளியில காமிச்சிக்காத உள்ளுக்குள்ளேயே அப்படியே இருங்கன்னு இருப்பா. இது குரங்கு. இது சந்தோஷத்தை எப்படி வெளிப்படுத்துறதுன்னு அந்த வாழை எடுத்து சடா சடான்னு அச்சுக்கிறது தான். அச்சுனாக்கா இது சந்தோஷத்தை வெளிப்படுத்துறது. அதோட அந்த வாழை எடுத்து முச்சம் முத்தம் கொடுக்கறது தான். இப்ப எல்லாம் பிளையிங் கிஸ் சொல்றாள் இங்கே இப்படின்றாள். அதுக்கு அந்த மாதிரி இது சந்தோஷம். யாரோட பக்கத்துல இருந்தா அவளை கட்டி பிடிச்சுக்கிறது சந்தோஷத்துல. இங்க யாரும் பக்கத்துல இல்ல அனுமா இருக்கு. என்ன பண்றது, தம் வாழையே பிடிச்சுட்டேரா, தம் வாழ்க்கையை மொத்தம் கொடுத்துட்டேரா. அப்போட்டயா மாச சுச்சும்ப புச்சம் நனந்த கிரீட ஜகாம கிளிவிடின்னு ஒரு சப்தத்தை சொல்லிக்கிறேரா. அது சொன்ன போது அப்புறம் என்ன பண்ணறா, அங்க ஒரு கம்பம் இருந்திருக்கு மேல ஏறது கீழ் இறங்குறதுன்னு குதிக்கிறாராம். ஏறது இறங்குறதுமா குதிக்கிறாராம். நிதர்ஷயம் சுவாம் பிரகிருதி கபீனாம் குரங்குக்கே உண்டான இயல்ப அப்படியே காண்பிச்சாராம். இப்படி எகிரி எகிரி குதிச்சு சந்தோஷமா இருந்தவ இந்த சந்தோஷம் எவ்வளவு நாள் இருக்கு, ஒரு க்ஷணம் ஒரு அஞ்சு நிமிஷம் இப்படி பார்த்தேன். உடனே ஒரு யோசனை பண்ணேரா, சீது இங்க படுத்திருக்கவளுடைய அழக ஒண்ண மாத்திரம் பார்த்துட்டு நான் சீதா பிராட்டின்னு நான் நினைச்சிட்டேன். ஆனா அந்த சீதா பிராட்டி இப்படி ராவணம் பக்கத்துல பட்டுண்டா தூங்கு உள்ளவள், நிச்சயம் இது சீதா பிராட்டி இல்ல. என்ன அவ தர்ம மகாபதிவிரதை, ராமனை தவிர வேற யாரையும் மனசாலையும் நினைக்காதவள் அவள். அவள் போய் ராவணன் பக்கத்துல படுத்துருப்பாளா. நரமேண வியுக்தாத்துமர்ஹதி பாமினி நபோக்தும் நாப்பியலங்கத்தும் நபானம் உபசேவித்தும். இங்க பார்த்துருக்கிற மந்தோதரி எல்லா அலங்காரமும் பண்ணிண்டு நன்னா சாப்பிட்டுட்டு அதோட மாத்திரமில்ல பானங்கள்லாம் நன்னா பண்ணி அவ பத்துண்டு தூங்குறா. ஆனா ராமன பிரிந்த சீதா பிராட்டி சாப்துமர்ஹதி பாமினி, அவள் தூக்கமே வராது அவளுக்கு. எப்படி தூங்குவள், அவள் தூக்கம் வரமாட்டது, தூக்கம் வராது, சாப்பிட மாட்டா, ஒன்னும் அலங்காரம் பண்ணிக்க மாட்டா. இது எல்லாம் பண்ணிட்டு இருக்கிறத பார்த்தா இது நிச்சயமாக இது சீதை இல்ல. அந்நேயம் இது நிச்சய பூயசாரசா, இவள் வேற யாரோ ஒத்தி சரி போட்டோம் நாம இங்க இருந்து கிளம்பி போவோம் அப்படின்னு மறுபடியும் கிளம்பி போவோம். சஹசிரம் யுவதீனாந்தும் பிரசுப்தம் சததர்சா, அங்க பார்த்தா ஆயிரம் ஆயிரம் போயிட்டு இருக்காங்க. அவள்லாம் பார்த்து ஒவ்வொருத்தெல்லாம் தேவ கன்னிகள் இருக்கா, வருண கன்னிகை இருந்துட்டு இருக்கா, இப்படி மொத்த பேரும் இருந்துட்டு இருக்கா. இவாளெல்லாம் பார்த்துட்டு அப்படியே ஆனந்த போறேறோம். இது சென்ட்ரல் ஸ்டேஷன்ல ரொம்ப பார்த்தோம்னா தெரியும், ரொம்ப ஆயாசமா இழைச்சு போய் அடுத்த ட்ரெயின் 4 மணிக்காலம் கழிச்சுதான் ட்ரெயின் வருதுன்னு அங்க எல்லாரும் பத்துன்றப்போ அந்த பொருட்கள் ஸ்திரீகள் எல்லாரும் லக்கேஜ் மேல தலையை வச்சுட்டு பத்துன்னு இருக்க மாதிரி இங்க ராவணனுடைய அந்த புறத்துல இருக்கிற கன்னிகைகள்லாம் தலா தலா ஒண்ணு ஒண்ணும் கையை பிடிச்சிட்டு இதை கொடுத்துட்டு ஒத்தருக்கு ஒத்தரை தழுவிண்டும் இதெல்லாம் பட்டன் இருக்கலாம். இத்த எல்லாம் பார்த்துட்டு கடைசியில பாக்குறா எங்கேயுமே இருக்க நகிமே பரதாரானாம் திருஷ்டி விஷயவர்த்தினி. இந்த பரதாரன் பிறன் மனைவிய பாக்குறது அதுல எதனா விகாரம் வந்தாதான் தோஷம், விகாரம் வராதுனால எனக்கு ஒன்றும் தோஷமும் இல்லை. எஸ்ய சத்வசிய யா யோனிகி தத்யாம் தத் பரிமாற்கதே நசக்கியம் பிரமதா நஷ்டாம் ரிகீஷ் பரிமாற்றிக்கும். இப்ப நான் என்ன பண்ண முடியும், இந்த சீதா பிராட்டிய காணோம்னு சொன்னாக்க சீதா பிராட்டிய நான் யார் நடுவில் போய் தேடுறது, அவளும் பெண்ணா போயிட்டு முடிஞ்சாலும் பெண்கள் நடுவுலதான் நான் தேட முடியும். புருஷன் நடுவுலயமா பெண்ண தேட முடியும் முடியாது. ஆகையால பெண்கள் இருக்கிற இடம் அந்த புறம் தான், நான் அந்த புறத்துக்கு தான் நான் தேடி ஆகணும், நான் அந்த புறத்துல தேடி இருக்கேன். நான் இது வரைக்கும் பார்த்தா காணாத போயிட்டாலே நான் என்ன பண்றது அப்படின்னா, ரூபேணா பிரதிமா லோகே பர வித்யாதர ஸ்திரியா திருஷ்டா ஹனுமதா தத்ர நதுராகவ நந்தினி. நதுராகவ நந்தினி நதுராகவ ஜந்தினி நதுசா ஜனகாத்மஜா. அந்த சீதையனுடைய பேரை சொல்லி சொல்லி அங்க வால்மீகி சொல்றேன், நான் வித்யாதர ஸ்திரீக்கள்லாம் பாக்கிறேன், ஆனா ராகவ நந்தினியாக இருந்திருக்கிற சீதா திராட்சியை பாக்கலையே அப்படின்னா, ரூபேணா பிரதிமா லோகா ராட்சசியோ விவிதாகார விரூபா விகிருதா திருஷ்டா ஹனுமதா தத்ர நதுசா ஜனகாத்மஜா. வேற வேற ரூபங்கள் பார்க்க சகிக்காத ராட்சசி எல்லாம் பாக்குறேன், ஆனா சீதா திராட்டியை பாக்கலையா. வித்யாதர ஸ்திரீக்கள்லாம் பாக்குறேரா, அழகா இருந்திருக்கிற வித்யாதர ஸ்திரீக்கள்லாம் பாக்குறேரா, ஆனா சீதா பிராட்டியை பாக்கலையா. நாக கன்யா வராரோஹா பூர்ண சந்திர நிபாலனாக, நாக கன்னிகள் ரொம்ப பூர்ண சந்திரன் மாதிரியா இருந்திருக்கிற முகத்தை இருக்கிற நாக கன்னிகை எல்லாம் பாக்குறேரா, திருஷ்டா அனுமதா தத்ர நதா ஜனக நந்தினி. எங்க பார்த்தாலும் பார்த்தா சீதா பிராட்டி தவிர மீதி பேரெல்லாம் பார்த்துட்டு இருக்காளும். என்ன போய் நான் சொல்றது என்ன பண்றதுன்னு தெரியல, அப்படி வேதனை படுறேரா. கடைசியில நான் பாக்குறேனா, சரி நம்மளால நம்மளாலே நினைச்சிருந்தாக்கா எந்த காரியமும் ஆகாது, பகவத் அனுகிரகத்தினாலே நினைச்சிருந்தவானாக்கா அப்ப எல்லா காரியமும் சித்திக்கும். நாம இத்தனை நாள் வரைக்கும் நான் தேடிறேன் நான் தேடிறேன்னு நினைச்சிருந்தானே, இப்ப இனிமேல் என்னுடைய பிரயத்னம் காரணாக்கு பிரயோஜனம் இல்ல, ஒன்னுத்துக்கும் உபயோகம் இல்லைன்னு இப்ப ஏற்பட்டு போயிட்டு, இப்ப நான் பண்ண வேண்டிய விஷயம் என்ன என்ன கேட்டோம்னா, அந்த பகவத் அனுகிரகம் இருந்தாதான் உண்டு, அந்த பகவத் அனுகிரகத்தை தான் பிரார்த்தனை பண்ணணும். யார பிரார்த்தனை பண்றது, யார தேடிட்டு வரமோ அவளையே நான் பிரார்த்தனை பண்றேன் நானு. அந்த சீதா பிராட்டிக்கே ஒரு பிரணாமம் பண்றேன் நானு. அது பண்ணாக்க அந்த சீதா பிராட்டியினுடைய அனுகிரகத்தினால அவளே தன்னை காண்பிச்சு கொடுப்பார். அந்த ராமருக்கு ஒரு லக்ஷ்மணன், ராமருக்கும் லக்ஷ்மணனுக்கும் பிரணாமம் பண்றேன். நமஸ்து ராமாய லக்ஷ்மணாய தேவியை தஸ்மை ஜனகாத்மஜாயை நமோஸ்து ருத்ரேந்திரய மாநிலேப்யா நமோஸ்து சந்திர அக்னி மருத்கணேப்யா. சொல்ற ராமனுக்கு ஒரு பிரணாமம், லக்ஷ்மணனுக்கு ஒரு பிரணாமம், தேவியை தஸ்மை ஜனகாத்மஜாயை அந்த சீதா பிராட்டிக்கு ஒரு பிரணாமம். எல்லாரையும் நமஸ்காரம், எல்லா தேவதைகளையும் நமஸ்காரம் பண்ற, அங்க பூதங்கள் பஞ்ச பூதங்களுக்கும் பிரணாமங்களை சொல்ற, நீங்க தெரிவிக்குங்க நீங்க தெரிவிங்கன்னு மகர்ஷிகளுக்கெல்லாம் பிரணாமம் பண்ற. தனித்தனியா என்னத்துக்கு நான் சொல்லிட்டு இருக்கிறது, சம்சிக்தோ எம்மயாத்மா ராமாத்தே ராவணஸ்தித சித்திம் திசந்து மே சர்வே தேவாஹா. ராமாத்தே ராவணஸ்தித, நான் என்ன பண்ணிருக்கேன் அப்படின்னா, நான் இங்க வந்திருக்கிறது ராமனின் பொருட்டு நான் வந்திருக்கேன் நானே, அப்படி இருக்குச்சு எனக்கு ஒரு சித்திய கொடுக்கணும், நான் வந்த காரியம் நல்லபடியா நடக்கணும்ன்றதுக்கு நீங்கெல்லாம் அனுகிரகம் பண்ணணும் என்று சொல்றாராம். ஆகையால இந்த தேவதைகளுடைய அனுகிரகத்தினால எனக்கு சீதா பிராட்டி தம்பிடுவா. ஆகையால பாக்கணும்னு இந்த இடம்லாம் தேடி பார்த்து முடிச்சாச்சு. முடிச்ச பிற்பாடு ஒரு தோட்டம் ஒண்ணு இருந்ததாம் பக்கத்துல, அந்த தோட்டத்துல போய் தேடி பார்ப்போம். அரண்மனையில இல்ல, அந்த புறத்துல இல்ல, நீதி பிராகாரங்கள்னா எதுலையும் மாளிகைகள்னா இல்ல, அந்த தோட்டத்துல பாக்கலாம். சமூகம் மனசாஜாதிகம் பிராகாரம் அந்த மாளிகையினுடைய பிராகாரம் மதில் சுவர் மேல இருந்து தியானம் பண்ணிட்டு இருக்காராம். கொஞ்ச நாள் இவா எல்லா தேவதைகளையும் பிரணாமம் பண்ணதுனால இப்படி திரும்பி பார்த்தேன்னா, அங்கே இருந்து பார்த்தோம்னா ஒரு நல்ல எல்லாம் நிறைய மரங்களோட கூட புஷ்பிதமாக நல்லா புஷ்பிச்சிருக்கான். அந்த புஷ்பிச்சிருக்கிற ஒரு இடம் தெரிஞ்சுதான், அந்த இடம் வேற எதுவும் இல்லை, அசோகவனம்னு பேரு அந்த இடத்துக்கு. அந்த இடத்துல பார்த்துட்டு இந்த உத்தியானவனம் தான் நாம இது வரைக்கும் தேடல லங்கையில, இந்த இடத்த நாம தேடி பார்ப்போம், இது ரொம்ப அழகா இருந்திருக்கேன்னு பாக்குறேன். புஷ்பாவகீர்ணுபே ஹனுமான் மாருதாரத்மஜாம் அசோக வணிகா மத்தியே யதா புஷ்பமயோ கிரிஹி. இந்த ஹனுமார் இருக்கிறத ஸ்தோத்திரம் பண்றார் வால்மீகி. ஒரு புஷ்பத்தாலேயே இவர் மேலெல்லாம் அப்படியே புஷ்பம் அப்படியே விழுந்திருக்கு. புஷ்பத்தாலேயே பண்ணப்பட்ட ஒரு மலை மாதிரி இருந்திருக்காராம் ஹனுமார் அந்த இடத்துல. சபுஷ்பிதாக்ரான் ருச்சிராம் தருணங்குர பல்லவானு தமாருஹ்ய மகாவேக சிம்சபாம் பட்டகம் ரதாம். அங்க ஒரு சிம்சபா விருட்சம் இருந்திருக்கு. அந்த சிம்சபா விருட்சம் அப்படியே பூத்து குலுங்கிறது. அந்த மரத்து மேல சின்ன ஒரு எடுத்துட்டு அந்த இலையோட இலையா அவர் எந்த வர்ணத்துல வேணா இருப்பார். அவர் அந்த இலையோட இலையா அவர் அப்படியே கலையோட கலையா அப்படியே இருந்துட்டார். அவர் இங்கேருந்து பாக்குறாரு அங்க ஒரு பக்கத்துல ஒரு ஜலாசயம் இருந்துட்டு இருக்கு. கட்டாயம் இந்த இடத்துக்கு கட்டாயம் சீதா பிராட்டி வருவான். இயஞ்ச நளினி ரம்யா த்விஜசங்க நிஷேவிதா இமாம்சா ராஜமகிஷி நூனமேஷதி ஜானகி. இந்த இடத்துல கட்டாயம் ஜானகி வருவா. அவர் சந்தியாவந்தனம் பண்றதுக்கோசரம் வருவா. ராமஸ்ய தைதா பாரியா ஜனகஸ்ய சுதா சதி சந்தியா காலமனா சியாமா த்ருவமேஷ்யதி ஜானகி. இந்த இடத்துல நிச்சயம் வருவள் சந்தியாவந்தனம் பண்றதுக்கு. பெண்கள் இல்லாமல் சந்தியாவந்தனம் பண்ணலான்றது அந்த காலத்துல இருந்திருக்கு. அயல சுபாயாக பார்த்திவேந்திரஸ்ய பத்னி ராமஸ்ய சம்மதா எது ஜீவதி சா தேவி தாராதிபன் விபானனா ஆகமிஷ்யதி சாவசியம் இமாம் சீதஜலாம் நதீம். அவள் கணக்கு ஜீவிச்சு இருந்தாள்னாக்கா இந்த இடத்துல வருவள். நாம இந்த மரத்து மேல இருந்து பார்ப்போம் என்கிற ஒரு பெரிய ஒரு தீர்மானத்தோட தேவதைகளுடைய அனுகிரகத்தோடையும் பிரசன்னமா இருந்துட்டு அவர் அங்கேருந்து பாக்குறேனா. அதுக்காக பார்த்துட்டு இருப்போம் பார்ப்போம்னா. சததர்ஷா விதூரஸ்தம் சைத்திய பிராசாத பூஜிதம் மத்தியே ஸ்தம்ப சஹஸ்ரேண ஸ்திதம் கைலாச பாண்டுரம் தத்தோ மலின சம்பீதம் பிரபாள கிருத சோபானம் தத்த கஞ்சன வேதிகம் முஷ்ணந்தமிவ சக்ஷூஷி சக்ஷூஷி தியோதமானமிவ ஸ்ரீயாம் நிர்மலம் பிராம்சுபாவத்வாத் உல்லிகந்தமிவாம்பரம் தத்தோ மலின சம்பீதம் ராட்சசீபிஹி சமாவிருதாம் உபவாச கிருஷாம் தீனாம் நிஸ்வசம் தீம் புனஃ புனஹ ததர்ஷ சுக்லபக்ஷாதௌ சந்திரரேகாமிவாமலாம். அசோக வனத்துல சிம்சுபா விருட்சத்து மேல ஏறி உட்காந்து பார்த்துட்டு இருக்கேன். அங்கேருந்து பார்த்தா அங்கேருந்து கொஞ்ச தூரத்துல ராவணனுடைய கிரகம் இருந்துட்டு இருக்கு. அது கைலாச பர்வதம் மாதிரி இருந்துட்டு இருக்கான். கைலாச பர்வதத்துல இருக்கிற ஒரு அப்படியே பார்த்தோம்னா விளவிழுன்னு இருந்துட்டு இருக்கான். ஆயிரங்கால் மண்டபம் அதுவும் இதுவும் பார்த்தா பிரமாதமா இருந்துட்டு இருக்கான். இப்படி திரும்பி பாக்குறே அப்படி கீழே குனிஞ்சு பாக்குறேதான். கீழே குனிஞ்சு பார்த்தோம்னாக்கா அங்க சீதா பிராட்டி இருந்துட்டு இருக்கா. ததோ மலின சம்பீதாம் ராட்சசீபிஹி சமாவிருதாம் உடல் மெலிந்து போயிருக்கு. கரசமா இருக்காளாம் சீதா பிராட்டி. அவள் சீதா பிராட்டி யாரும் ஒத்தர பாக்குறாள். ஆனா அவளுடைய தேஜஸ் எப்படி இருக்குன்னா அந்த அசோக வனத்தையே ஒரு பிரகாசம் பண்றதா உண்டு பண்றதா இருந்துட்டு இருக்கான். அது மாத்திரம் இல்ல உபவாசகிரு சாந்தீனாம் நிஸ்வசந்தீம் புன புனகாம். அப்படியே என்னைக்கு அங்கேருந்து கிளம்பினாலும் அன்னையில இருந்து ஒண்ணுமே சாப்பிடலையாம். அப்படியே உபவாசத்தினால உடம்பு மெலிஞ்சு போய் அழுக்கு அடைஞ்சு அப்படியே இருந்துட்டு இருக்காளாம். பார்த்தாலே இதுவா இருக்கு. நிஸ்வசந்தீம் புன புனகா அப்படியே பெருமூச்சு விட்டு இருக்காளாம். நான் என்ன மந்த பாக்கியா போயிட்டேன், இப்படி ராமரை விட்டு நான் பிரிஞ்சு இருக்கேனேன்னு சொல்லிட்டு இருக்காளாம். இது எப்படி இருக்கு தெரியுமன்னா, பிரதம இன்னைக்கு அத்தியனம் பண்றவான் இருக்காள், அவளுடைய புத்தி மாதிரி இருந்துட்டு இருக்குன்னா. அனத்தியன காலத்துல அத்தியனம் பண்ணக்கூடாது. அனத்தியன காலத்துல அத்தியனம் பண்ணுமானாக்க, அதாவது சில நாள்லாம் தான் வேதாத்தியனம் பண்ணலாம், சில நாள்ல பண்ணக்கூடாதுன்னு சொல்லிருக்கு. அமாவாசை பிரதம பௌர்ணமி பிரதம அட்டமி இந்த நாள்லாம் சதுர்த்தசி இதுல எல்லாம் அத்தியனம் பண்ணக்கூடாது. அந்த நாள்ல அத்தியனம் பண்ணா அவளுடைய வித்தியை இருக்க அப்படியே க்ஷீணிச்சு போயிடும், மலிஞ்சு போயிடுமா. அந்த மாதிரி பிரதம இன்னைக்கு அத்தியனம் பண்றவாளுடைய ஒரு வித்திய மாதிரி மலிஞ்சு போயிட்டு அப்படின்னா. அஸ்ருபூர்ணமுகீந்தி நாம் கிருஷாம் மானசனேன சோகத்யானபரான் நித்யம் தீனாம் நித்யம் துக்கபராயணாம் ஸ்ரீயம் ஜனம பசியந்தீம் பசியந்தீம் ராட்சசீகணம். அவளுக்கு நல்ல வார்த்தை சொல்லி அவளை சாந்தோசனம் பண்றவா, அவளுக்கு தேத்தரவு சொல்றவா யாரும் இல்லையா? அது இல்லாட்டா போட்டம் தனிமையாவது இருக்காளான்னு பார்த்தா ராட்சசி கூட்டம் மொத்தம் சூழ்ந்து இருக்கான். அத்தனை பேர் நடுவுல சீதா பிராட்டி இருந்துட்டு இருக்காளாம். ஓநாய் கூட்டத்தின் நடுவுல ஒரு மான் பெண் மான் மாட்டின்டா எப்படி இருக்குமோ அப்படி இருந்துட்டு இருக்காளாம் சீதா பிராட்டி. அப்படி இருந்துட்டு இருக்கிற சீதா பிராட்டிய பாக்குறேனான், அவளுடைய திருமேனிய பாக்குறேனான். உத்தரீயம் நகாசக்தம் ததா திருஷ்டம் பிளவங்கமை பூஷணானி ச முக்கியானி திருஷ்டானி தரணி தலை அனகை வாபவித்தானி ஸ்வனபந்தி மகாந்தி இதன் சிரகிரீதே வசனங்கிளிஷ்ட விஸ்தரம். சீதா பிராட்டி தன்னுடைய துணியிலிருந்து கிழிச்சி தன்னுடைய ஆபரணங்கள்லாம் போட்டு அந்த உத்திரியத்தை அப்படியே கீழே போட்டுட்டான். அந்த உத்திரியத்தை இவர் அனுமாரம் பார்த்தாரோ இல்லையோ, ஆகையால அதை பாக்குறேன். அந்த உத்திரியத்துக்கு அதே மேட்சா இது இருந்துட்டு இருக்கு, இவள் குடிச்சுட்டு இருக்கிற புடவையும் இருந்துட்டு இருக்கு, இவள் சீதா பிராட்டிக்கான தீர்மானம் பண்றான். அங்க இருந்த ஆபரணங்கள்லாம் பார்த்தா இவள் கைத்தி போட்டு ஆபரணமா இருந்துட்டு இருக்கு. எந்த இடத்துல அது போட்டிருந்தாலும் அந்த ஆபரணம் போட்டிருந்தாலும் அந்த இடத்துல அந்த அடையாளம் இருந்துட்டு இருக்கு. கையில வளையல் போட்டு வாட்ச் கட்டினோம்னாக்க வாட்ச் அவுத்துட்டோம்னாக்க வாட்ச் கட்டின அடையாளம் இருக்குமோ இல்லையோ, அதே மாதிரி கையில ஒரு ஆபரணம் வங்கி போட்டு வங்கி போட்டு அடையாளம் எல்லாம் இருந்துட்டு இருக்கான். அந்த ஆபரணத்தையும் இவளுடைய அடையாளத்தையும் பாக்குறா பார்த்த உடனே கண்டிப்பா இது வந்து சீதா பிராட்டி தான் தீர்மானம் பண்ணிட்டேராம். ராமத்யதாரூபம் அங்க பிரத்யங்க சௌஷ்டவம். இந்த சீதா பிராட்டிக்கு எப்படிப்பட்ட திருமேனி இருந்துட்டு இருக்கோ அப்படிப்பட்ட திருமேனி, அதுக்கு ஒத்ததாக இருந்துட்டு இருக்கிற திருமேனி ராமச்சந்திரமூர்த்திக்கு இருந்துட்டு இருக்கு. ஆகையாலதான் நான் சொல்றேன், நானே இவள் சீதா பிராட்டியாதாக இருக்கணும்னு தீர்மானம் பண்ணிட்டேன். தீர்மானம் பண்ணிட்டு இது சீதா பிராட்டி, இது மேல எப்படி போறது என்ன பண்ண போறதுன்றதெல்லாம் அதுக்கப்புறமா யோசனை பண்ற. ஆனா அப்போ அனுமானம் நினைச்சுக்கிறேரா, ராமன் ஒரு பெரிய தப்பு காரியம் பண்ணிட்டே என்று நினைச்சுக்கிறேன். அது என்ன தப்பு காரியன்றத நாளைக்கு பார்ப்போம். தேனேயம் சச்ச தர்மாத்மா முகூர்த்தம் அபி ஜீவதி அத்யா தேவா தேவ்யா மனஸ்தஸ்மின்மே தஸ்ய தாஸ்யாம் பிரதிஷ்டிதம் துஷ்கரம் கிருதவான் ராமா ஹீனோ யதனயா பிரபு தாரயத்யாத்மனோ தேகம் நசோகே நாவசீததி. ராமர் மனசுல சீதை, சீதா மனசுல ராமன். ஆகையால இது சீதை தானே தீர்மானம் பண்ணி ஹனுமார் ஒரு கடைசியில் காவிய சித்தி ஏற்பட போறது. இருந்தாலும் அவர் மனசுக்குள்ள நினைச்சுக்கிறாராம் சீதைய பார்த்துட்டு ராமர் ஒரு பெரிய தப்புக்காரிய பண்ணிட்டேன்னு நினைச்சுக்கிறாராம். அது யாருக்கும் பண்ண முடியாத ஒரு கட்டமான காரியத்தை அவர் பண்ணிட்டேன்னு நினைச்சுக்கிறார். என்ன காரியம் பண்ணேன்னு நாளைய உபன்யாசத்துல பார்க்கணும். இன்னைய உபன்யாசத்துக்கு இந்த இரண்டாவது பாகத்துக்கு சீதா தரிசனம் என்கிற தலைப்பு. சுத்தி பிரஜாபிய பரிபாலயந்திரம் மார்க்கேண மகிம் மகிஷா கோபிராமணேபியா சுபமஸ்து நித்யம் லோகா சமஸ்தா சுகினோ பவந்து. கவிதாக்கிக சிம்ஹாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேஷாய வேதாந்த குரவே நமஹா.